ஸ்ரீதேவதேவா ஓம் ஸ்ரீ விஸ்வநாத ஓம் ஸ்ரீ விஷ்ணு போற்றும் ஓம் ஸ்ரீ பூதநாதா ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த ஸ்ரீ சதானந்த சிவசங்கரா உந்தன் திருப்பாதம் போற்றி ஓம் தேவாதி தேவா திரிகாலநாதா ஓம் ஸ்ரீ விக்னேசந்தனைன்ற போதா ஓம் ஸ்ரீ முக்தி தந்த திரிவேணி கங்கா சிவசங்கரா உந்தன் திருப்பாதம் போற்றி உன் பொன்னான மார்பில் எலும்பாரமாடும் உன் புகழ்நீல கண்டத்தை பூநாகம் சூழும் ஸ்ரீ தியாகேசன் உன் கை திரிசூலம் தோன்றும் சிவசங்கரா உந்தன் திருப்பாதம் போற்றி கண்காணாத வாசம் உன் கைலாச வாசம் உன் கங்கா வினோதமே என் பாவநாசம் ஸ்ரீ சின்மயானந்தம் உன் சிருங்கார பந்தம் சிவசங்கரா உந்தன் திருப்பாதம் போற்றி பெறாதுயிர் பெற்ற பேரானந்த தீபம் வராதிங்கு வந்த சதானந்த போதம் பிரம்மாதி தேவர் தினம் ஓதும் நாதம் சிவசங்கரா உந்தன் திருப்பாதம் போற்றி பிரம்ம கபாலம் அதில் பிச்சை ஏற்கும் கரம் கொண்ட சூலமே காசினியை காக்கும் திருநீற்று வண்ணம் திரிலோகம் தாங்கும் சிவசங்கரா உந்தன் திருப்பாதம் போற்றி பிறை சந்திர கிரீடம் கிரி கைலை வாசம் உமை கொண்ட தேகம் தவழ்கின்ற நாகம் அபர்ணாமணாளன் குபேரனின் சிநேகம் சிவசங்கரா உந்தன் திருப்பாதம் போற்றி மலை நாககாரம் மறை நான்கின் நாதம் சுடு சாம்பல் நீரு துவழ்கின்ற தேகம் மயானந்த கீதம் சதானந்த போதம் சிவசங்கரா உந்தன் திருப்பாதம் போற்றி அரண் கோயில் தன்னில் அதிகாலை வேளை முறையாக ஓதவே முன்வினை தீரும் திருக்காட்சி தோன்றும் திருவருள் கூடும் சிவலோக பேரும் ஸ்ரீ சித்தியும் கிட்டும்